கரு கரு கரு கரு கண்டுபட்டு வாடி விடும் வாசமல்லி சந்தனத்தை பூசி விடுங்க. அடுத்தது அடுத்தது எம்பவன்னு மாமியாரு கேட்கும் முன்ன அரடச பெத்து கொடுங்க. தக தக தக தக தங்க சில தவிக்கிது வெக்கத்தில போது மத விட்டு விடுங்க. அரிதாரோ அரிதாரோ நாளைக்கு தேவைப்படும் தாளாட்டில ஒன்னு ரெண்டு கத்து கொடுங்க. இது நனவாய் தோன்றும் கனவு, இது காலை தோன்றும்